நயம் சீரங்கநாசஞ்ச பிரணமாமி புனப் புன ஸ்ரீநாராயண யோகீந்திர வரதாரிய கிருபாஸ்ரயம் லங்கேஷ பாத வினதம் ஸ்ரீநிவாச முனிம் பஜே. இன்று ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் எம்பெருமான் கோபாலன் அவதரித்தான். பிறகு ஆழ்வார்களுள் திருப்பானாழ்வார் அவதரித்தார். பெரம்பு பக்தகோட்டியில திருக்கட்சி நம்பிகள் அவதரித்தார். பின்பு ஆச்சாரிய பரம்பரையில ரங்கராஜாச்சாரியார் என்கிறவர் அவதரித்தார். அவர் பங்குனி ரோகிணியிலேயே அவதரித்தவர். அவர் இவ்வாறு எம்பெருமான் தொடங்கி நம் ஆச்சாரியர்கள் வரை அவதரித்த நட்சத்திரமானபடியினாலே இது திருநட்சத்திரமாக ஆயிற்று. அந்த திருநட்சத்திரத்தில் எனக்கும் ஒரு பாக்கியம் கிடைக்குது. அது என்னங்கிறத கடைசியில் சொல்றேன். முதல்ல கண்ணன் ஏன் அவதரித்தார்னு பார்க்கணும். பொதுவாக அவதரித்தார் என்று அதுவே அந்த காரியம் எல்லா அவதாரத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய காரியம்தான். அது எல்லா பெருமாளும் அதற்காகவே அவதரிக்கிறார். ஆக எம்பெருமான்களுக்கு எல்லோருக்குமே சாது பரித்திராணம் ருக்ரு தினாசம் தர்ம பரிபாலனம்ங்கிறது பொதுவாக இருந்தாலும் கண்ணன் அவதரித்ததற்கு விசேஷமான ஒன்று உண்டு. என்ன, எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து குழந்தைகளை சிக்ஷித்து தன் நாட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டான். எம்பெருமான் சர்வேஷாமேவ லோகானாம் பிதா மாதாத மாதவா என்றபடி அவன் அனைவருக்கும் தாயும் தந்தையுமாக இருப்பவன். தகப்பனாருக்கோ அம்மாவுக்கோ குழந்தைகளை கண்டா ரொம்ப ஆசை வாத்சல்யம். அதுவும் குழந்தை வாழ்க்கை விட்டு சம்பாதிக்கிறேன்னு வெளிநாடுகளுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான வழியில் தூரக்க போயிட்டா இது ஒண்டியா வாத்துல உட்காந்து என்னைக்கு வரப்போறான் பிள்ளை என்னைக்கு வரப்போறா பிள்ளைன்னு காத்துட்டு இருப்பான். இதே மாதிரிதான் நமக்கெல்லாம் பொதுவான வீடு எம்பெருமானுக்கும் சொந்தமான வீடு ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம் நமக்கும் உரிமை உடையது. வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியேன்னு சாதித்தார். அதனால நமக்கு மிக உரிமையுள்ள இடம் சொந்த வீடு வீடு என்று சொல்லக்கூடிய தீவை உண்டம் தான். ஆக அங்க அம்மா அப்பா பெருமாளைய அம்மா அப்பா பிராட்டி வரை சேர்ந்திருக்கா. எப்ப குழந்தைகள் நம்மகிட்ட வரப்போறதுன்னு காவத்திருக்கா. ஆனா ஜீவனத்துக்கு வரத்துக்கு பொதுவான ஒரு சட்டம் பண்ணி வச்சிருக்கா. ஏதோ ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. எந்த விதமான பாப சம்பந்தமும் துளியும் இல்லாதவன் தான் அந்த குழந்தை தான் அங்க வரலாம் இல்லையா. கிளம்புறாரு வைத்தியமான இருக்கிற இடங்கள்ல பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணிட்டு வெளியே சம்பாதிக்க எல்லாம் போனாலும் கூட ஆத்துக்குள்ள நுழைச்சு சொரூபத்தோடு நுழைஞ்சான்னா தான் அவருக்கு சௌகரியம் சந்தோஷமா இருக்கும் இல்லையா. அது மாதிரி உண்மையான சொரூபத்தோட குழந்தைகள் தங்கிட்ட வரணும்னு அவ ஆசைப்படுறான். தானும் அதுல உள்ள போகணுண்டா அழுவா போயிட்டு போறது அப்படின்னு போர்க்களத்திலேயே அர்ஜுனுக்கு ஒரு மயக்கம் பண்ணி வச்சு எல்லாரும் நமக்கு எல்லாருக்கும் பிரதிநிதியா அவனை காலில் விட முடியா பண்ணி வச்சு எனக்கு நீ உபதேசம் பண்ணணும் அவனை கேட்க முடியா பண்ணி வச்சு ஒரு தினசா நமக்கெல்லாம் பிரதிநிதியாக அவனுக்கு அண்ணனுக்கு சிஷ்யனாக இருந்து எம்பெருமான பிரார்த்தித்தான். பிரார்த்திச்ச உடனே உபதேசம் பண்ணாருங்க கர்மயோகத்தை உபதேசம் பண்ணார். கடைசி தன்னாலா பிரத்யோகம் பண்றது எதுக்கு அப்படின்னு கேட்டா பிராணம் போற சமயத்தில் கடைசி நிமிஷத்தில் எம்பெருமான நினைக்கிறமோ இல்லையா அந்த ஒரு நிமிஷம் அவன் நினைவு வரத்திற்காக ஆயுட்காலம் முழுக்கல எப்ப பார்த்தாலும் அவனே நினைவு செய்திருக்க வேண்டிய ஒரு காரியம் சொன்னாக்க இது எவ்வளவு கஷ்டமானது இல்லையா. ஆக இதுவும் முடியாதுன்னு விட்டு மூஞ்சி ஒழுத்து போய் திண்டாடினான் பாவம். பாக அவனுடைய துக்கத்தை பார்த்தா கேட்டான் வந்து இதெல்லாம் ஒண்ணு வாங்கினார் சிவசன்மாவன் பரிசெஞ்சு மாமேகம் சரணம் ஐயா என்னோ சிநேகம் கட்டிக்கு பிறந்து விழுந்து சாரதியா வச்சு உட்காந்துருக்காருன்னு நினைச்சிருக்காருடா என்ன இது வரலும் கேள்வி சந்தேகமும் இல்லையோ. இதுக்கெல்லாம் விஷயமா இருக்கக்கூடியவன் நான் தான். ஆகையினால பழைய எண்ணங்கள்லாம் விட்டுவிடு நீ எல்லாத்தையும் பழைய எண்ணங்கள்லாம் விட்டுவிட்டு இப்போ என் காலில் விட்டு சரியா போதும் அப்படின்னு சொன்னான். ஆக பிரபத்திங்கிற ஒரு சுலபமான ஒரு மார்க்கத்தை உபதேசம் பண்ணி அதில் எல்லோரும் கடைபிடிக்கும்படியாக பண்ணி வச்சு அதே நம்மாழ்வார் கீழே வந்து புகுந்தேன்னு அவரை சிஷ்டாச்சாரம் இருக்கணும் பெருமாள் சொல்லிவிட்டா யாரு கேட்கறான். பெருமாள் சொன்னத்தை பின்னாடி சிஷ்டால் அனுசரிச்சு காட்டணும். அதனால ஆழ்வார்களை அனுசரிச்சு காட்ட முடியாத பண்ணி என்ன இவ்வளவு தூரம் பண்ண பிற்பாடு என்ன ஆச்சு அவன் என்ன நிறைவேறிச்சு என்ன பண்ணலாம். குருஜ சத்குருஜ நமவாக மதீனகே பிரணீமகேத சத்தாஜௌ தம்பதி ஜெகதாம்பதி அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்க முடியாது பண்ணிவிட்டான் தானே. ஆக ஆதி முதல் ஆச்சாரியன் ஆறு அப்படின்னு கேட்டோம்னா திவ்ய தம்பதிகள் தான் ஆச்சாரியம். ஆக தனக்கு கிடைத்தற்கரியதான ஒரு ஆச்சாரியகம் இருக்கு ஆச்சாரியத்தம். அந்த பெயரை பெறுவதற்கு எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு குட்டி கட்டம் போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு பெருமாள் அடைஞ்சான்னு தெரியுமா. அதற்கு பிறகு ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் ரோமணியத்தில் கார்த்திகை மாசம் அவதரித்தார். அவதரித்தவர் வர என்ன பண்ணார் எம்பெருமான் அரங்கன் விஷயத்தில் அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாட எப்படி ஈடுபடணும் பெருமாளை எப்படி சேவிக்கணும் அப்படி எம்பெருமானை திருவடி பாதாவை கேசாந்தம் எப்படி அனுபவிக்கணுங்கிறத நமக்கு எல்லாம் பண்ணி காட்டி நிகழ்ந்து செவ்வரியோடைய பெரியவாயகங்கள் என்னை பேதமை செய்து நிகழ்கிறார். அரங்கனுடைய கண்ணகளை பார்த்துட்டு மயங்கி போயிட்டார் அப்படியே கிடையாது. அந்த அவன் ஆறு அப்படின்னு கேட்டா அரங்கனை கண்ணனா கொண்டு போய் முடிக்கிறார். அதுக்கெல்லாம் அவர் உபதேசம் பண்ணிட்டு வந்தார். அப்படியா அந்த கிரமத்தில் ரங்கராஜா புள்ளார் ராமானுஜா புள்ளாருக்கு அப்புறம் ரங்கராஜா புள்ளார் அவருக்கப்புறம் நாம் கொண்டாட முடியான சுவாமி தேசியன் மாமாவான ராமானுஜா புள்ளார் வாதிகம் சாம்புவாக ஆக அந்த நடுவில் இருந்தவர் ரங்கராஜா புள்ளார். அவர் பங்கிருவணிக்கே அவதரித்தார். ஆனா நமக்கு அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் இதனுடைய ரகசியார்த்தங்களெல்லாம் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதை கொண்டாடணும்னு இவ்வளவு கொஞ்சம் அவக்கலப்படுத்தினான். நான் வாண்டான்னு சொன்னா கேட்கல எப்போதும் போல மாட்டா சுதில காரியம் நடக்கட்டும் சொன்னேன். ஆனா அவ பண்ண விற்பாடு இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டோம்னா முன்னாடி சொன்ன எல்லாத்துக்கும் நாம் நன்மையாக்க ஆச்சாரியர்களை அடிபணிஞ்சு இருந்து கேட்டு உபதேசம் பெற்று எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பெருமாள்கிட்ட போனோம்னாக்க அவரை போய் அர்ச்சிக்கணும் தெரிஞ்சுதா சேவை பண்ணணும் வச்சு கைவிரியம் பண்ணணும். இப்படி எல்லாம் பெருமாளுடைய பிஜேபி கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா பாகவதத்தில் சொன்னார், சுலபமான வழியை சொன்னார். சுலபமான வழியை சொன்னா அவன் நம்மளாலோ நம்ம மாட்டாளோன்னு சந்தேகம் போட்டிருக்கு சுகாச்சாரியா இருக்கு. அதனால என்ன பண்ணார், சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உதிருத்தி புதுமுச்சது வேதசாஸ்திர பரன் நாசி நதீவன் கேசாஸ்பரன் ஓரளவு உள்ள சத்தியம் பண்ணார். எப்படி அதை குறிப்பிட்ட சேத்திரங்களை வாசம் பண்ணமானா நம்முடைய பாபங்கள் எல்லாம் குறையிறது. அதனால பெருமாள் நமக்கு கண்டிப்பா செய்யும். ஏன்னா நைக்கு அம்மையானு தீர்த்தான் கங்காரூபமான தீர்த்தங்கள்லாம் அவ்வளவு சுருக்க பலம் கொடுக்காது. ஆக தீர்த்தம் வாழிட்டு வந்து உடனே பாபம் போச்சா எனக்கு அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. ஆக காலக்கிரமத்துல தான் பாபத்தை போகும். நதேவா நிச்சிலாமையாக பெருமாள் திவிதேசங்கள்ல சாது தரிசனம் கிடைக்க முடியா பண்ணா அதான் ஒரு விசேஷம். இதுல ஆச்சாரியம் பண்ணக்கூடியதான ஆச்சாரிய சரணாகள் இருக்கா, வேத ரிக்கேஜு சாம அதர்வான்னு சொல்லக்கூடியதான வேதங்களை அத்தியனம் பண்ணவள்லாம் எழுதிருக்கா, இதிகாச புராணங்கள் எல்லாம் அனுபவிச்சவா அவள்லாம் எழுதிருக்கா. அதனால பல வகையான சாதுக்கள் ரிக்வேதம் சாத்து வரும்போது கேட்டமானாக்க அப்படியே ஸ்ராவியமாக இருக்கு, அப்படியே மெய் மறந்து போறது. ரொம்ப அழகா ரிக்வேதத்தை நல்லா அழகா பாராயணம் பண்ணான். எதிர்வேதத்தை கேட்டமானா அதுவும் சுக்ல எதிர்வேதத்துல முன்னாடி சொல்லிட்டு அப்புறம் முதலாளி நீ உபநிஷத்தை சொல்ல ஆரம்பிச்சாலும் அந்த உபநிஷத்தை கேட்டுட்டே உட்காந்துக்கலாம் போட்டு அதுக்குள்ள முடிஞ்சுடுறாள். என்ன ஒருத்தனை இன்னொரு பிரவாடகம் சொல்லுமே சொல்லாக்க அப்ப மன்னூத்தனை சொல்லலையே நூத்தம் நினைப்பான். அதனால சொல்லலாம் போல தோன்றது. ஆக அந்த மிருகதாரண்யத்தை நாம் கேட்கறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக அது மாதிரி அத்தியனம் பண்ணவெல்லாம் வந்து சேர்ந்திருக்காரையா. அப்புறம் நம்ம கிருஷ்ண யஜுர்வேதத்தை அத்தியனம் பண்ண மகா பாகவத கோஷ்டி பெரிய கோஷ்டி சாகைக்கு இங்கேருந்து கிட்டத்தட்ட அரபரெல்லாம் உட்காந்துருந்தா சரிங்களா. அப்புறம் சங்கீதா கோஷ்டி தபோரத்துக்குள்ள அபாரம் கிட்டத்தட்ட நிறைய இருந்தா. ஆக பெரிய பாகவத கோஷ்டி வேதாஜிர சம்பந்தமாலா இருக்கிறவா நிறைய இருந்தான். வெறும் வேதாஜிர சம்பந்தமாலா மாத்திரம் இல்ல, கிரந்தங்களை வாசிச்சவா, காலட்சேபங்களை பண்ணவா, பிறருக்கு காலட்சேபம் சொன்னவா, இப்ப ஏற்பட்ட எல்லா யோகியதையும் உடைய மகாபுருஷாலாம் கூட இங்க வந்து சேர்ந்திருக்கான். வெறும் நாராயணம்.